ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಏವಂ ದುರ್ಲಭ್ಯ ವಸ್ತುನ್ಯಪಿ ಸುಲಭತಯಾ ಹಸ್ತಲಬ್ಧೇ ಯಜನ್ಯತ್ ತನ್ವಾಚಾಧಿಯಾವಾ ಭಜತಿ ಭಜಜನಃ ಕ್ಷುದ್ರತೈವ ಸ್ಫುಟೇಯಂ. ದುರ್ಲಭ್ಯ ವಸ್ತು ಅದೇನು ಕಡಕ್ಯಾತ ವಸ್ತು, ಕಡೆಯಿಟ್ಟದಕ್ಕೆ ಅಪ್ಪರಂ ಅದ ನಳ್ವ விடுறது அப்படினா எவ்வளவு பெரிய அபத்தம். கையில கடச்சும் அதனுடைய அருமை தெரியாட்டா அவன் அல்பந்தானே. ஏன்னா பகவானை ரசிக்க தெரியலை, ஆசிரிக்க தெரியலை, நாடி நீயே கதி அப்படின்னு போக தெரியலைனா எதன்யது தன்வாவாச்சா தியாவா பஜதி. அந்த பகவானை பஜிக்காம நம்ம என்ன பண்றோமா, அல்பாசைக்கு பின்னால அலையிறோமே பகவானுடைய மகிமை தெரியாமல். ஏன் கிருஷ்ணாவதாரமே எதற்கு அப்படின்னா மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு அந்த பிரபு நிற்கிறாரே நம்ம கண் முன்னாடி. சங்கபாணிர் முகுந்த டே சங்கபாணியா முகுந்தன் அங்க நிக்கிறத அவனுக்கு ஆட்பட்டு இருக்கணும். மனோ வாக்காயங்களால குருவாயிரப்பனையே கதின்னு சொல்லி போண்டானோ, அப்படி போகாதவர் என்னவாம் க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம். அவன் அல்பன் தானே, அவன் கடக்கிறான் அல்பன். சரி இதெல்லாம் போட்டும். ஏ தேதாவத்வயம் தூ, மற்றவளை பத்தி நாம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பாக்கியம் ஒண்ணு நினைத்து பார்ப்போமே. என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உட்காந்தா எழுந்தா வாயில கிருஷ்ணா நாராயணா கேசவா மாதவா முகுந்தா அப்படின்னு வாக்கு நாக்குல வரதே வாயில வரதே எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கோம். பக்தாளுடைய குணமே அதுதானே, சர்வம் பகவன் நாமமே நாக்குல வந்துட்டே இருக்குமே, பகவானை பார்த்துட்டே இருப்பாரே, பகவானுடைய அந்த அனுபவத்தை ரசிச்சுட்டு இருப்பாரு. எதனால இதெல்லாம்னா கிருஷ்ணன் நம்மளை பிடிச்சிருக்க. ஒருக்கா பகவான் நம்மளை பிடிச்சிட்டாருன்னா விடமாட்டார், நம்ம தான் பிடிச்சோம். ஏதாவது அந்த பக்கம் ஏதாவது மனசு வந்து சஞ்சலிக்கிறத விடுறோம் பகவானு, எகைன் பிடிச்சுக்கிறோம் வேண்ட சமயத்துல அப்படி நம்மளாம் விடுவோம். ஆனா பகவான் நம்மளை ஒருக்கா பிடிச்சிருந்துட்டா அப்படின்னா விடவே மாட்டார். அதுதான் ஸ்திரதக மனசா அப்படின்னு இதுல சொல்றான். சுகம் வந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும், துக்கம் வந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு வரணும் வாயில. ஸ்திரமா இருக்கணும், சஞ்சலிக்கப்படாது. விஸ்வபீடாபஹத்யை நிசேஷாத்மானமேனம் குரு பவன புராதீஷம் ஏவாஷயமஹ. அப்படி அந்த பகவானை சர்வாத்மனா அந்த குருவாயிருப்பனையே ஆசிரித்து இருப்போம் அப்படின்னு அழகா ஏவ ஆஸ்ரயாமஹ அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவ பூதைர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷஹ ஸ்ரூயதே வியாசவாக்கியம். பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் அமிர்தமானது, சர்வத்துக்கும் பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டதாச்சே. எப்போ வந்து அந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றத அப்போ அது நிர்வீகாரம்னு தெரிஞ்சுக்கலாம். சர்வேஸ்வரன் கீதையில சொன்னாரே தனக்கு ரெண்டு பிரகிருதி, த்வே பிரகிருதி அப்படிங்கிறார். ஒன்னு பரா பிரகிருதி, இன்னொன்னு அபரா பிரகிருதி. என்ன அபரா பிரகிருதி அப்படின்னா விகாரம் அடங்கின மாயை, அது அஷ்டவிதமா இருக்கு. பரா பிரகிருதி அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞனா இருந்துட்டு எல்லாத்தையும் சாட்சி பூதமா தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஜீவன், க்ஷேத்ரஜ்ஞனா இருக்கிறவர். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது பிரம்மதத்துவம், ஈஸ்வரன். அது வந்து எப்படி இருக்காம், நிர்மலம் தேனதாவ, நிர்மலமா இருக்காம், நிர்மலமான தன்மையை காட்டுற. பகவானே, உன்னுடைய திருமேனி சத்வம் எத்தத்பராபியாம், உன் திருமேனி ராஜசகுணத்தோடும் தமோ குணத்தோடும் பின் தூயமான சத்வகுணத்தோடும், மேலும் அதிலேந்து வரக்கூடிய பூதங்கள், பஞ்சபூதங்கள் என்னெல்லாம், பிருத்திவி, ஆகாசம், ஜலம், வாயு, அக்னி, மேலும் இந்திரியங்கள், ஏகாதச இந்திரியங்கள், கண்ணு, ஸ்ரோத்ரம், ஜிஹ்வை, கிராணம், துவக்கு, வாக்கு, பாணி, பாதம், வாயு, உபஸ்தம், மனசு என்கின்ற ஏகாதச இந்திரியங்களும் கூடினதான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை அப்பேற்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரகம் ஆச்சே அப்படின்னு பகவத் ஸ்வரூபியான வேதவியாசர் ஸ்ரூயதே வியாச வாக்கியம். வேதவியாசர் பல இடத்திலும் விஸ்தாரமா சொல்லியிருக்காரு அந்த திவ்யமங்கள ரூபம், ஏகாதசேந்திரியங்களும் கூடினதும், பஞ்சபூதங்கள் கூடினதும், சுத்த சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து இருப்பதுனா ஒரு திவ்யமங்கள விக்கிரகமா தந்திருக்காரே அப்படி. மேலும் இல்லைன்னா தத்வச்சத்வாத்யதச்சாதித பரசுகசித் கர்ப்ப நிர்பாச ரூபம் தஸ்மின் தன்யா ரமந்தே. எப்படி ஒரு கண்ணாடியில போய் ஒரு பிரகாசம் பதிக்கிறது, சூரிய ரஷ்மி வந்து பதிக்கிறத திருப்பி அந்த பிரகாசம் தானே தருது, அதே மாதிரி பகவான் சிதானந்த ரசகமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அந்தர்பாகத்துல வைத்து கொண்டு பகவான் பிரகாச ரூபமா பவிக்கிறார். அது என்னன்னா, ககர்த்தியும் பகவானை நினைத்து பகர்த்தியும் ஸ்ரவண இந்திரியங்களான காதுக்கு, அந்தகரணத்துக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் பரமானந்தத்தை தரதே நாராயணா அப்படின்னு ஒரு நாமம் சொல்றதே, எங்கேந்தோ இல்லாத ஒரு சுகம் அனுபவிக்கிறோமே, ஒரு ஆனந்தம் அனுபவிக்கிறோமே, அது அந்த பகவானுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்குனால தரதானதானே தர முடியும். அப்படி பகவானுடைய விக்கிரகம் தன்யன்மாரான பிரேம லட்சணமான பக்தியில முழுக வைக்கும் பகவானுடைய திருமேனி அப்படின்னு சொல்ற. சுக்ரஹே விக்கிரஹேதே ஸ்ருதிமதி மதுரே, மதுரமான அந்த விக்கிரகம் எல்லாரையும் ரமிக்க வைக்கும் ரமந்தே அப்படின்னு சொல்ற. நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே நிர்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தோ கல்லூலுல்லாச துல்யம் கலு விமலதரம் சத்வமாகுஸ்ததாத்மா கஸ்மான்னோ நிஷ்கலத்வம் சகல இதி வச்சஹ த்வக்கலா ஸ்வேவ பூமன். பகவானை வந்து இங்க கடல் கூட ஒப்பிட்டு பார்க்கற, என்னன்னா அவர் வந்து கலக்க முடியாதவர், எல்லையே இல்லாதவர், தூய்மையானவர் அப்படிங்கிறார். அது எப்படின்னா, ஷட்பாவ விகாரங்கள் அதுக்கு அதீதமாச்சே பகவான், அகண்டமான கால தேசாசிரயங்களால பரிச்சேதிக்க முடியாத பிரம்மானந்தமாச்சே. முக்தர்களுக்கு பகவானை அனுபவிக்கிறதுனாலேயே முக்தர்கள் வந்து பகவான் அப்படி பண்றார், இப்படி பண்றார், என்னெல்லாம் லீலைகள் பண்ணினார், எப்படி அழகா பாச்சின்றிருக்கார், எப்படி அவர் க்ஷயிச்சின்றிருக்கார் அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிக்கிறத பார்த்து மற்ற ஜனங்களுக்கு மோட்சத்துக்கு மேல ஒரு ஆசை வந்துடுறதாம். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபமாச்சே, எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஸ்வரூபமாச்சே, மாயாபந்தம் இல்லாததாச்சே. கடல் அப்படின்னு சாகரம், அந்த சாகரத்துல பரமானந்தத்தையே தரக்கூடிய அமிர்தம் உண்டாகக்கூடிய முத்துகளால திளங்குறாரே பகவான், ஜுவலிக்கிறாரே. அந்த கடல்ல சத்வகுணமாக கூடிய அலைகளால சோபிக்கிறார் பகவான். அப்பேற்பட்ட பரிபூர்ணமான பேர்பட்ட பரிபூர்ணமான பகவான் தான் குருவாயூரப்பன் அப்படிங்கிறார். நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசேயத் க்ரியா வீக்ஷணாக்யாம் தேனை போதே திலீனா பிரகிருதி ரசிதி கல்பாபி கல்பாதி காலே தத்யாதம் சுத்தமம்சம் கமபி தமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் த்ருத்வா ததாதி ஸ்வமஹிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம். எப்படி ஒரு காந்தம் இரும்ப இழுக்கிறதோ அதே மாதிரி பகவானுடைய வீக்ஷணம் நம்மளை லயிப்பிக்கிறதே, இந்த மாயையே மறக்கடிக்கிறதே பகவானுடைய அந்த பார்வை. வைகுண்டவாசியான குருவாயூரப்பா, உங்களுடைய யோக ஐஸ்வர்ய வைபவத்தினால எந்த தடையும் இல்லாம சக்தியோடு இருக்கக்கூடியவரை பரிசுத்தமா சத்வகுண ரூபமா மாயையோட ஒரு லெவலேஷன், ஒரு சின்ன அம்சம் கூட அம்சத்தை எடுத்துண்டு லீலா விக்கிரகத்தை எடுத்துண்டு குருவாயூர்ல வசிக்கிறார். ஏன்னா பரபிரம்மம் அது, அந்த பரபிரம்மம் ஒரு ரூபத்தை எடுத்து, அந்த ரூபம் எடுக்கிறதுன்னா என்ன, அந்த மாயையோட ஒரு சின்ன அம்சம் எடுத்துண்டு லீலா விக்கிரகமா நம்மளுக்கு காட்சி தரார். பரம காரணம் காருண்யமூர்த்தியாச்சே, அந்த காருண்யத்தினுடைய வடிவம்தான் அந்த பகவான் நம்ம காண்றோமே. அந்த ரூபம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பரம கருணையினால வந்திருக்கார் அப்படின்னு நீங்க சொல்ற. தத்தே பிரத்யக்ரதாரா தரலலித கலாயாவளி கேலிகாரம் லாவண்யஸ்யைகதாரம் சுக்ரதி ஜனத்ரஜாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலயனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்ச சஞ்சிந்தகானாம் வபுரம் கலயே மருதாகாரநாத. லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விரதமா குருவாயூர் க்ஷேத்திரத்துல இருக்காரே பகவானே. அப்பேற்பட்ட அந்த பகவானே எப்படி இருக்கார் அந்த பகவான் அப்படின்னா, புதுஷான அந்த கார்கூந்தல் அப்படியே சுருள் சுருளா அந்த முகத்துக்கு மேல ஆட அசைய சோபையினால காயாம்பு அழகும். அப்புறம் என்னன்னா, பலத்தை வந்து எதிர்பார்க்காம கர்மத்தை அனுஷ்டானம் பண்ற புண்ணியசாலிகள் இருப்பாளே, அந்த புண்ணியத்தினுடைய வடிவமாகவும் பகவத் ஸ்வரூபத்தை உபாசிக்கிறவாளுக்கு பிரம்மானந்த ரச பிரவாக மழையாக இருக்கக்கூடிய அந்த சுத்த சத்வமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்ம எப்பவும் அந்த ரூபத்தை பார்த்து நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு நாராயண பட்டத்தை சொல்ற. இங்க நான் நமஸ்காரம் பண்றேன், அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவகா ஜீவ பாஜா இத்தேவம் பூர்வமாலோசிதமஜிதமயா நைவ மத்யாபிஜானே நோச்சே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வபுஸ்திரதார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுதாம் போதிபூரே ரமேரம். மாயை தீண்டாத பகவானே, நம்ம வந்து பகவானுடைய சிருஷ்டி இருக்கே அது பார்த்து ஷரீரங்களா இருக்கக்கூடிய ஜீவ கோட்டிகளுக்கு ஜனன மரண பிரவாக ரூபமான சம்சார துக்கத்தை கொடுக்கறதே அப்படின்னு நினைச்சேன், சங்கடப்பட்டேன். ஏன்னா இந்த ஜென்மா இருக்கிறதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சங்கடப்பட்டேன் அப்படிங்கிற. ஆனா இப்போ அது இல்லையாம் நாராயண பட்டதிரிக்கு. ஏன் இல்லை அப்படின்னா, நீங்க வந்து பகவான் வந்து ஜீவ கோடிகளை அவளுக்கு போக்கியமான பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணலை என்றால், அந்த சித் ஆனந்த அமிர்த ரசத்தால உள்ளையும் வெளியிலையும் மதுர சீதளமா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய திருமேனியை பார்க்க முடிஞ்சிருக்குமோ? அந்த பகவத் புண்ணிய கதாமிரதத்தை காதால கேட்டிருக்க முடியுமோ? ஆனந்தாமிரத சாகரத்துல ஆராடி இருக்கிறது எப்படி? இந்த ஜென்மா கிடைக்காட்டா எப்படி அந்த பகவானை பார்த்திருப்போம்? பகவானுடைய கதை கதால கேட்டிருப்போம், வாயார பாடியிருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியவதான். முன்னால் அப்படி நினைச்சுருந்தே நான் இப்போ நான் அப்படி நினைக்கலை. பகவான் சிருஷ்டி பண்ணாட்டா பகவானுடைய மகிமையை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆறு இருந்திருப்பா அப்படின்னு சாரம். நம் பிராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைஹி அனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரசி பரமானந்த கூப்பிடுறாரு பகவானை. இங்க வந்து பாரிஜாதம் மரம் கூட ஒப்பிடுறார். அது என்ன பாரிஜாதம்னா கல்பக விருட்சம் என்றும் சொல்லுவார்கள். அந்த கல்பக விருட்சம் முன்னால நம்ம போய் நின்னோம்னா என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த விருட்சம், அந்த விருட்சத்துக்கு தர முடியாத வஸ்துவை கூட பகவானால தந்துட முடியும். பகவான் பக்தன் முன்னால பிரத்யக்ஷமா வந்து கேக்குறதெல்லாம் கொடுக்கறாரே, அது நம்மளுக்கு நன்மையா இருக்கிறத பார்த்து பார்த்து பண்ற பகவான் தன் பக்தனுக்காக அது பண்ணணுமா இது பண்ணணுமா பார்த்து பார்த்து பிரத்யக்ஷமா வந்து பண்றாரே, ஆசீர்வாதம் பண்றாரே. மட்டுமல்ல, ஜீவராசிக்கு மோட்சத்தையே முக்தியை தராரே. அப்பேற்பட்ட மூர்த்தி ஆச்சே பகவான். இப்படி யாராலே முடியாத பலங்களை தரக்கூடிய அந்த பகவானை பாரிஜாதமாக எண்ணறார். ஆனா சிலவா வந்து அர்த்த காமன்மார் வந்து என்ன பண்றாளாம், யாகங்கள் கர்மங்கள் போன்றது அனுஷ்டானம் பண்ணி இதர தேவதைகளை பிரீதிப்படுத்த சிரமம் எடுக்கிறா. அது என்ன, அது எதுக்காகனா வெறும் ஒரு விருட்சத்துக்கு பின்னால போற மாதிரிதான் அது. சாக்ஷாத் பகவான் நிறைஞ்சு நிரம்பி தரத்துக்க வேண்டி விரதமோட சத்திய விரதமா இருக்காரே, அவரை விட்டு ஒரு விருட்சம் பின்னால போற மாதிரி ஆச்சே அப்படிங்கிறார். இதுல காம்யாத் காமமன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதத்வம் விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதே மே ஜகதி பரஜனியம் ஸ்வாத்மனோபீஸ்வரத்வம் தன்னுடைய காரண்யத்தினாலே தன்னுடைய ஸ்வரூபமாகற மோட்சத்தையே தானம் பண்றார். அதனாலதான் எதனாலனா விசேஷா விசேஷமான வாத்சல்யம் உடையவர் பகவான், பரிபூர்ண பாக்யவான்மாரான ஜீவகோட்டிகள் சர்வ மனோகரமான பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார், ஆனந்தம் அடைகிறார்கள். வத்சல்யவான் அந்த பகவான் தராரே, துவையுச்சைராரமந்தி. இப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் பகவானிலே ரமிக்கிறார் அப்படிங்கிறார். இப்படி தனக்கும் மற்றவாளுக்கும் குணங்களுக்கு ஸ்தான பூதமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சௌரே நமஸ்தே, நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வ தேஜோஹரானாம் தேஜசம்ஹாரி வீரியம் விமலமபேஷோ நிஸ்பிருகைச்சோபகீதம் அங்காசங்கா சதாஸ்ரீஹி அகிலவிதசின க்வாபிதே சங்கவாத்தா தத்வாதாகாரவாசின் முரஹர பகவத் சப்தமுக்யாஸ்ரயோசி முரஹர. முராரியான முரண் அப்படிங்கிற அசுரனை ஹரித்த குருவாயூரப்பா, உங்களுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற குணம் வந்து சங்கராதிகளான தேவன்மாருடைய காரியங்கள்ல ஏற்படுறது. உங்களுடைய வீரியம் அப்படிங்கிற குணம் ஆகட்டும் மற்றவாளுடைய தேஜஸை இல்லாம பண்ணி ஹரிக்கிறது. அப்படி அவர் ஜுவலிக்கிறார் பகவான் தன்னுடைய வீரியத்தினால. உங்க பகவானுடைய யசஸ்ஸு முக்தன்மாரான யோகிகளால சொல்லப்பட்டிருக்கே பகவானுடைய யசஸ்ஸை பற்றி. மட்டுமல்லாமல் அந்த ஸ்ரவண மாத்திரத்தினாலேயே பாபத்தை இல்லாம பண்றது பகவானுடைய அந்த யசஸ்ஸு. மேலும் பகவானுடைய ஸ்ரீ அங்கா கங்கா சதா ஸ்ரீஹி, பகவானுடைய ஸ்ரீ ஆகட்டும் பகவானுடைய திருமேனியுமா பந்தப்பட்டிருக்கு, ஒட்டி இருக்கு. நக்வாபிதே சங்கவார்த்தா, பகவானுக்கு சங்கமே இல்லை. அசங்கம் அப்படிங்கிறார், நிசங்கமா இருக்கிறவர், எதுலேயும் சங்கமும் இல்லாதவர் அப்படிங்கிறார். மேலும் பகவானுக்கு ஆத்மாவையும் ஸ்வமாயையும் மாயா பிரபஞ்சத்தையும் தெரியற ஞானி அல்லவோ பகவான். அதனால பகவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு நீங்கள்தான் பொருள். ஏன்னா பகம் அப்படின்னா ஐஸ்வர்யம் வீரியம் யசத்து ஸ்ரீ ஞானம் அசங்கத்வம், இந்த ஆறும் சேர்ந்ததுதான் பகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள். இந்த ஆறும் பூர்ணமா இருக்கிறவர் பகவான் அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப பகவான் யாருக்குன்னா, பூர்ணமா சாட்சாத் குருவாயூரப்பனுக்கு தானே இருக்கு, நாராயணனுக்கு தானே இருக்கு, கேசவனுக்கு தானே இருக்கு, மாதவனுக்கு தானே இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பகவான், பகவத் சப்தத்துக்கு உடையவனா இருக்கக்கூடிய பகவான் குருவாயூரப்பா அப்படின்னு குருவாயூரப்பனுடைய மகிமையை வர்ணித்து இந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.